பகல் பாசுரத்தை கவனிப்போம். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயல் என்னப்பனில் அண்ணி தென் குருகோர் நம்மி என்ன கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. இங்கே இதுல பூர்வார்த்தம் ரெண்டு வரி, உத்தரார்த்தம் ரெண்டு வரி. பூர்வார்த்தத்துல கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டு உத்தரார்த்தத்துல நம்மாழ்வாரை பத்தி சொல்றாரு. பூர்வார்த்தத்துல கிருஷ்ணாவதாரம் சொல்லிட்டு பின்னாடியே கிருஷ்ணாவதாரத்தை எதுக்காக அழைக்கணும், தேவமற்றறியேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி எதுக்காக பண்ணும் அப்படின்னா, பெருமாள் கிட்ட நேருக்கு நேர ஆசிரியக்கிறதோட ஒரு ஆச்சாரியன் மூலமா நம்ம பராங்கதியை அடையிறதுன்றது எவ்வளவு சுலபம் அப்படின்றத விளக்கத்துக்காக இருக்கு. இந்த தண்ணீர் ஊழ்ச்சி அந்த இவ என்ன பண்ணாலும் யசோத ஒரு சாதாரண ஒரு அவதாரத்துல மாயம்னு ஒன்று இருக்கு. எத்தனையோ இருக்கிற மாதிரி எல்லா அவதாரத்தையும் ஒவ்வொரு விதமான மாயம். கிருஷ்ணாவதாரத்துல மாயம் அயம், அவ்வளோ சின்ன குழந்தை பூதனை என்று அவ்வளோ பெரிய ராட்சசிய வசம் பண்ணது, குவலையாபீடம் என்ற ஞானையை அடக்கினது, கம்சன் ஏவிவிட்ட அசுரர்களை கொன்றது, இதெல்லாம் சாதாரண மந்திரர்கள் செய்யக்கூடிய விஷயமா? அவன் செய்த மாயத்தின மாயத்துக்கும் இந்த பூர்வார்த்தத்துல அந்த ரெண்டு வரியில் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணனுக்கு இந்த பால் தயிர் நெய் வெண்ணெய் இதுல தான் ஆசை ரொம்ப அதிகம். அதனால தன்னோட கிரகத்துல வந்து அம்மா யசோதைக்கு தெரியாத எல்லாத்தையும் வயிற்று வயிற்று சாப்பிடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றவாளோட கிரகத்துக்கும் போய் இந்த காரியத்தை பண்றது உண்டு. அவன்லாம் வந்து இந்த மாதிரி கோபத்தோட வந்து சொல்றான், இந்த மாதிரி சொன்னா இது என்ன பண்ணுவா, ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி பண்ணி நம்ம பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருக்காது அப்படின்னா சாதாரணமா எல்லா தாயாருக்கும் தோணும். ஆனா இவன் வந்து கொஞ்சம் இவனோட குண விசேஷம் தெரிஞ்சுட்டு, சரி அப்படியா சமாச்சாரம், சரி வா அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தால கட்டினானா. கயத்தால கட்டின குழந்தை என்ன பண்ணித்தான் உரலோடு சேர்ந்து போய் அந்த மரத்தை முறிச்சு அது ரெண்டா போய் அதெல்லாம் தனி விருத்தாந்தம். இப்போ அதெல்லாம் போறாத பெரிய கயிறே கிடைக்கலையா அவளுக்கு, சின்ன சின்ன கயிறுலாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இது பண்ணா. பெரிய கயத்தால கட்டும் போது பெரிய உருவம், முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கட்டும் போது தன்னோட ஆகாரத்தை சுருக்கி கொண்டான். இந்த மாதிரி அகடித கடனாபாவம் என்று சொல்வது, அதாவது சாதாரண ஒரு மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள், அதனால மாயன்னே பேர். அப்படிப்பட்ட மாயன்றது பத்தி பூர்வார்த்தம் சொல்றது. முடிச்சு போட்டதும் கண்ணி, கண்ணினா முடியறது அர்த்தம், அதாவது ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்னா கட்டுறது. இந்த மாதிரி பூர்வார்த்தத்தில் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து காட்டுகிறார். முதலில் சொன்னபடி வடதேச யாத்திரையில் அவர் கிருஷ்ணனை காண ஆவல் கொண்டார். அவன் எப்பேற்பட்டவன், மாயன், அதாவது யாராலும் செய்ய முடியாத காரியங்களை செய்பவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான மாயையை உடையவன். கோகுலத்தில் அநேக அகடித கடனா சக்தியையும் சௌலபியத்தையும் காட்டினார். வெண்ணெயினை திருடியதால் தன் தாயாரால் கயிற்றால் கட்டப்பட்டவன், அவனை காட்டிலும் வெண்ணை திருடி உண்டு வளர்ந்தானை காட்டிலும் தாய் பறிவுடன் அளிக்கும் பாலை உண்ணாமல் வளர்ந்து அனுகிரகிக்கும் ஆழ்வாரின் மேன்மை மிக்கது என்று தாம் நினைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஆழ்வாரின் திருநாமத்தை சொன்னால் அது நாவில் அமுது பெருகும். இங்கே பூர்வார்த்தத்தில் கிருஷ்ணாவதாரம், உத்தரார்த்தத்தில் நன்னி என்ற சொல் ஆரம்பிக்கிறது. நன்னினா நெருங்கி வந்து கிட்டக்க வந்து அங்கேருந்து அவ்வளவு தூரம் ஜோதிஷம் பார்த்துன்னு வந்துடுறோம். அது நெருங்கி வந்து அது எங்க முடிஞ்சது அந்த ஜோதிஷ? தென்குருகூர், திருக்குருகூரில் உதித்த அந்த நம்பி கல்யாண குணபூர்ணர், நம்ம ஸ்ரீபூர்ணர்னு சொல்றோமே, அவரை என்ன கால் அப்படின்னு சொன்ன உடனே அன்னிக்கும்னா தித்திக்கும்னு அர்த்தம். எதுக்கு? என் நாவுக்கே அமுதூரும் அமிர்ந்த ஊற்று பெருகும். அதனால் கண்ணனை காட்டில் மாயனான கண்ணனை காட்டிலும் ஆழ்வாரையே இவர் ஆழ்வாருக்கே தான் தாசன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறார். கூறியபடி இந்த பாசுரத்தில் கண்ணனை ஆசிரியிக்காமல் குருகூர் நம்பியை வேண்டினது என்பதை நாம் குருகூர் நம்பியை ஆழ்வார் முதற்கவி ஆழ்வார் வேண்டினார். என் நாவுக்கே என்று முதல் பாசுரம் முடிந்தது. அந்தாதி பாடலானதால் அந்த நாவு என்ற சொல் மூலம் பாசுரம் இரண்டு ஆரம்பம். நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேலினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. இந்த பாசுரத்தில் அவர் நம்மாழ்வார் இவரை கட்டாட்சிக்க அவரை மதுரகவியாழ்வார் ஆசிரியித்தது அது கூறப்படுகிறது. இங்கே நாவினால் எனது நாக்கினால் நவிற்றுன்னு ஆழ்வாரின் திருநாமங்களை பதே பதே அபியசித்து முதல் பாசுரத்திலே பார்த்தோம். அந்த ஆழ்வாருடைய பெயரை சொல்றதே எனக்கு அமுது ஊறுகிறது நாவில் அப்படின்னு சொன்னார். இன்பம் என் ஆனந்தப்பட்டேன் அவன் பொன்னடி அழகிய திருவடிகளை இறைஞ்சினேன்னா சரண் அடைந்தேன் அர்த்தம். மெய்மையே இது சத்தியவாக்கு, இது வந்து நான் பொய் சொல்லல, ஏதோ ஒரு இதுக்காக சொல்ற பிரபலமாகறதுக்காக சொல்ற வார்த்தை இல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். தேவு மற்றறியே வேற தெய்வத்தை நான் அறிந்ததில்லை. குருகூர் நம்பி அதாவது ஆழ்வாரின் திருக்குருகூர் ஆழ்வார் இருக்கிற சடகோபன் அவரோட பாவின் பாட்டுக்களான பிரபந்தங்களை இன்னிசை இனிய கானம் மூலம் பாடி திரிவனே எங்கும் சஞ்சாரம் செய்வேன். திரிவன்னா ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, இன்னைக்கு இங்க இருக்கிறது நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போறது, இப்படியே அவரை பத்தி எல்லாம் சொல்லி பார்த்தா என்னோட கடமையும் சொல்லுகிறார். அவர் இங்க பாடினா எதுக்காக பாடணும்? நம்ம பாட்டுகளோட நம்ம பாடிட்டே போறதா? அதுல அதுல என்ன பயன்? என்ன பயன்னா பிறர் கழிக்க பாடிக்கொண்டு மற்றவர்கள் சந்தோஷிக்க அர்த்தம் பாடி திரிவனே. இங்க கருத்து பார்க்க போனோம்னா இவர் தத்துவ ஞானத்திற்காக மட்டும் நம்மாழ்வாரை ஆசிரியிக்கவில்லை, அவர் திருவடிகளையே சரணடைந்து கைங்கரியத்தில் ஈடுபட எண்ணினார், அவர் மூலமாக எம்பெருமானை அடைய முடியும் என்று திருட நம்பிக்கையுடன் இருந்தார். தன் ஆச்சாரியரிடம் அவரது கிரந்தங்களை நன்கு கற்று இன்னிசையுடன் பாடி அவற்றின் பொருளை எல்லோரிடமும் பரப்புவேன் என்றார். உள்ளூரில் மட்டுமல்ல லோக சஞ்சாரமும் செய்வேன் பாடி திரிவனே. இங்க ஆழ்வாரின் திருவடி பிரபாவத்தை பற்றி ஒரு விஷயம் பார்ப்போம். திரிவிக்ரமாவதாரத்தில் எம்பெருமான் திருவடி மாவலியின் சிரசில் வைத்து அவனை கீழே தள்ளிற்று. கிருஷ்ணாவதாரத்தில் சகடத்தை சிதற உதைத்தது. ஆனால் ஆழ்வாரின் திருவடிப்பட்டால் அபாயமின்றி அனுகூல பலன்களையே அடைவோம். திரி தந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுருக் காண்பன் நாம் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. இங்கே திரி தந்த ஆகிலும் இருக்கணும், முதல்ல ஆகிலும் ஆழ்வாரையே பரம பிராபியகமாக பிராபியமாக ஆசிரியத்தாலும் திரி தந்து பல இடங்களில் பாடித் திரிந்து தேவபிரானுடை நித்தியசூரியனுக்கும் உபகாரகனான சிரியப்பதியனுடைய கரிய கோலம் நீலமேகம் போன்றதும் அழகியதுமான திரு உரு பிராட்டியுடன் விளங்கும் திருமேனியை நான் காண்பன். நான் அவனை பணியாமல் காணவல்லேன், காண முடியும். பெரிய பெருந்தன்மையுடையவரும் வண்ண ஏற்கனவே பார்த்தோம் பரமோதாரருமான குருகூர் நம்பிக்கு திருக்குருகூர் சுவாமியான ஆழ்வாருக்கு ஆள் உரியனாய் தாசனாயிருக்கும் உரிமையுடன். இங்கேதான் முக்கியமான பதம். அந்த ஸ்வரூபதாசியம் குணதாசியம் எல்லாம் பார்த்தேன் இல்லையா, அந்த தாசனாயிருக்கிறத பத்தி சொல்றது முக்கியமான இது. அந்த பாசரம் தாசனாயிருக்கும் உரிமையுடன் அடியேன் எம்பெருமானுக்கும் தாசனாகி பெற்ற நன்மையே, பிரீத்தியுடன் பெற்ற பலன் இது. இவருக்கு தாசனாக இருந்து சிசுரூஷை செய்யறதுன்றது ஸ்ரீயப்பதியான அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணினார் போல் அப்படின்றார். இங்க எம்பெருமானை நேரில் ஆசிரியப்பது கடினம், ஆயினும் ஆச்சாரியனை ஆசிரியித்ததன் மூலம் எம்பெருமானை அடைவது சுலபமும் திண்ணமும் ஆகும். தான் எம்பெருமானை உபேட்சித்ததாக எண்ண வேண்டாம் என்கிறார். அதாவது அலட்சியப்படுத்தினேன் என்று எண்ண வேண்டாம், ஏனெனில் அவன்தான் சர்வருக்கும் சேஷி. பகவத் தாசியத்தின் எல்லை நிலம் ஆச்சாரிய தாசியம். பகவானை விட பாகவதர் ஆச்சாரியர்களுக்கு மேன்மை அதிகம் உண்டானதால் எம்பெருமான் ஆச்சாரியர்களிடத்தில் வைத்துள்ள பிரீத்தி வெளிப்படுகிறது. இங்குதான் முக்கியமான ஒன்று, குணைஹி தாசியம் உபாகதகா என்றபடி ஆழ்வாரின் குண விசேஷங்களால் ஈர்க்கப்பட்டு எம்பெருமானை விட்டு ஆழ்வாரை ஆசிரியித்தேன் என்று சொல்கிறார் இந்த பாஜகத்தில். மூணு இந்த இந்த இடத்துலதான் அவர் இவர் மதுரகவி ஆழ்வார் அவருக்கு இந்த தாசனாயிருக்கிறதுன்றது எதுக்காக, சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு சுஷ்ரூஷை செய்வதற்காக தாசன் அப்படின்னு சொன்னாலே அவரிடம் கட்டளைகளுக்கு அடிபணிவது, அவருக்கு நித்திய கைங்கரியங்கள் செய்து கொண்டிருப்பது, முன்பு கூறியபடி அவருக்கு சுஷ்ரூஷை செய்தது யாருக்கு, நம்மாழ்வாருக்கு தாம் செய்த சுஷ்ரூஷைகளை பற்றி விவரிக்கிறது இந்த பாசுரம். அதனால் ஏற்பட்ட நன்மையை பற்றியும் விளக்குகிறது இந்த பாசுரம். ஆச்சாரியரான சடகோபர் தமக்கு சகலவித பந்துவாய் விளங்க முன் வந்தது எப்படி அப்படின்றது பத்தி மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. இங்கே எம்பெருமானை நேராக அடைவதை காட்டிலும் ஆச்சாரியர் மூலம் அடைவது சுலபம் ஸ்லாக்யம் என்று எண்ணினார். பூலோகத்துல பல வேத விற்பன்னர்கள் இருக்கிற போது சடகோபனை ஏன் இவர் ஆசிரியித்தார் அப்படின்னு இந்த உபாசனத்துல பார்ப்போம். மிக்க எம்பெருமானே பிராபகனும் பிராபியனும் என்ற சாதுத்வம் நிறைந்து சிறந்த நான்மறையாளர்கள் நான்கு வேதங்களையும் கற்றறிந்த மகான்கள் உண்மையாக தாழ்வாக கருதுவர் எண்ணியிருப்பர். தாழ்வாக நினைச்சின்றிருப்பா. யார என்னை பாபியாய் இருந்து புருஷார்த்தத்தில் விரைந்த என்னை பற்றி புண்மையாக கருதுவர். ஆதலால் ஆதலின் அந்த காரணத்தால சடகோபன் சடாரி என்று திருநாமம் கொண்ட என் நம்பியே என் சுவாமியாய் கல்யாண குண பரிபூர்ணனான ஆழ்வார் நம்மாழ்வார் அன்னையாய் தாயாகவும் அத்தனாய் தந்தையாகவும் இருந்து ஆண்டிடும் ஆளும் தன்மையான் என்னை ஆளும் வல்லமை பெற்றவர். இவர் வந்து அவருக்கு தாசனா இருந்திருக்கார். அவர் வந்து இவருக்கு அதிகாரியா இருந்திருக்கார். அப்படின்னா என்னை எப்படி எப்படியெல்லாம் ஆளணும்னு அவருக்கு தெரியும். எந்த எந்த விதத்துல என்ன என்ன செய்ய சொல்லணும், எனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், நான் சரியா பண்றனா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் நன்றாக அறிந்தவர், வல்லமை வாய்ந்தவர், எனக்கு தாயாராகவும் தந்தையாகவும் இருந்தவர் என்று சொல்கிறார். ஒரு விஷயம் கவனிப்போம். வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றவர்களும் தன்னை போன்ற பாபியை கண்டு தூஷித்து விலகுவர். யாரை போன்ற பாபி? மதகவி ஆழ்வார் தன்னை பற்றியே சொல்லிக் கொள்கிறார். மேலும் தன்னை போன்றவர்களுக்கு பிரபத்தி ஏதேனும் உபாயம் சாஸ்திரங்களில் உண்டா என்று அலசி பார்த்தும் இவர்களுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. ஏனெனில் அவர்களும் பிரபத்தி சாஸ்திரத்தை வாங்காக அறியவில்லை. ஏன்னா அவ்வளவு வசதியான சாஸ்திரம் அது, அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்ச விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்களும் ஆழ்வாரையே ஆசிரயிக்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பிறந்தது முதல் அன்ன பாராதிகளை விட்டு வேற எவரையும் ஆசிரயிக்காமல் ஞான சக்திகளோடு விலட்சணமான பாகவத அவதாரத்தை கொண்டவர் ஆழ்வார் என்று கூறி முடிக்கிறார். இப்பொழுது ஆழ்வாரின் வல்லமையை கவனிப்போம். அன்னையாய் ஏற்கனவே ஆச்சாரியர் பிரபாவம் என்ற தலைப்பில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். மறுபடியும் வருதுங்க. அன்னைன்றவோ தாயார்ன்றவோ பிரியமானதை கொடுப்பவள். குழந்தை கேட்டு ஆசைப்பட்டு கேட்டா அதை கொடுப்பவள். ஆழ்வார் என்ன பண்ணார்? எனக்கு பிரியமானதை தருவதால் தனக்கு அவர் அன்னை ஆனார் என்கிறார். அத்தனாய் அத்தன்னா பிதா தந்தை. பிதா செய்வது ஹிதம். பிரபத்தியை உணரச் செய்ததால் பிதாவாகும் ஆனார். இவருக்கு பிரியமானது விரைந்து மோட்சம் பெற்று இடைவிடா கைங்கரியம் செய்வதும் இவ்வுலகில் சம்சார துக்கங்களை மறந்து மனமுருகி பாடி பொழுது போக்குவதுமே. பொழுது போக்குவதுன்னா நாம என்ன நினைச்சுப்போம்? அப்படியே வரும்போது பொழுது போக்கில்லாம நம்ம என்ன அப்படியே காலம் போயிட்டே இருக்கட்டும். இவர் அந்த மாதிரி இல்ல. சம்சார துக்கங்களை மறந்து மனமுருகி பாடி பொழுது போக்குவது அப்படின்னு சொல்றாரு. இவ்விரண்டும் ஆழ்வாராலேயே தனக்கு கிடைத்தது என்கிறார். என்னது கிடைத்தது? பிரியமான விரைந்து மோட்சம் கிடைக்கக்கூடியது, கைங்கரியம் செய்வது, இந்த ரெண்டும் ஆழ்வாராலேயே தனக்கு கிடைத்தது என்கிறார். பிதா தன் மகன் பிரயாசையும் இன்றி சுகமாய் வாழ பணம் சேர்த்து வைப்பான். என்னோட பிரயாசம் எதுவுமே இல்லாம எனக்கு மோக்ஷானந்தம் தருபவர் இவரே. இப்போ நமக்கு ஒரு அனுபவம் வேணும்னா நாம தான் முயற்சி பண்ணி சிரமப்பட்டு காரியங்கள் தபஸ் பண்றதோ எது வேணா இருக்கட்டும் அந்த காரியத்தை. ஆனா என்னோட ஆச்சாரியர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சிரமத்தை கூட எனக்கு வைக்கல, எனக்காக மோக்ஷானந்தம் கிடைக்கக்கூடிய உபாயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னோட பிரயாசை இன்றியே எனக்கு மோட்சானந்தத்தை தருபவர் இவரே. ஆக ஆச்சாரிய நிஷ்டரான தனக்கு இவரே பிதா என்கிறார். யார் பிதா என்கிறார்? முதற்கவியாழ்வார் சடாரிதான் தனக்கு பிதா என்று நினைக்கிறார். இங்க தன்னை ஆண்டிடும் தன்மையான்னு ஒரு இது இருக்கு, ஒரு மூணு சொற்கள். அது என்னன்னா, ஆழ்வார் தம்மை, தம்மைனா யாரை? முதற்கவியாரை. அவருக்கு ஆழ்வாருக்கு தாசபூதனாக்கும் குணமும் திறமும் கொண்டவர் என்கிறார். இப்போ ஒரு ஆச்சாரியர் சிஷ்யனை தனக்கு தாசனாக இருக்கும்படி செய்யறதுன்றது எவ்வளவு கட்டம் பாருங்க. இப்போ ஒருத்தனை வந்து இதை செய்யடா அப்படின்னு சொன்னா உடனே அவ்வளவு சுலபமா பண்ணிடுவான். அவன் அதாகட்டும் இதாகட்டும் இதாகட்டும் அப்படின்னு அவனுக்கு மனசு பிடிக்கும்படி செய்து அந்த ரீதியிலேந்து அவனை இந்த தனக்கு தாசனாக கொண்டு வருவது, அது திறம். திறமை தானே அது, சாமர்த்தியம் தானே அது. அந்த மாதிரி குணமும் திறனும் கொண்டவர் சடகோபன் என்கிறார். தனக்கு சடகோபரிடத்தில் தாசபோதனாக இருக்கும் குணத்தை கொடுப்பவரும் அதற்குண்டான திறமையும் உடையவர் நம்மாழ்வாரே என்கிறார் மதுரகவி ஆழ்வார். இங்கே துவமேவ மாதா ச பிதா துவமேவ என்று அனுசந்திக்கப்படும் உறவுகள் ஆச்சாரியனிடத்திலும் நினைக்கத்தக்கவை. மாதா பிதாக்களுக்குள்ள உறவு இவ்வுடலோடு போகும், ஆனால் ஆச்சாரியனுக்கான உறவு என்றும் அழியாது. எனக்குண்டான இவ்வுறவை நான்மறையாளர்களும் இகழ மாட்டார்கள், பரிகாசம் செய்ய மாட்டார்கள், ஆனால் கொண்டாடுவார்கள். இவ்வாறான உறவை அவர்களிடம் எதிர்பார்த்தால் என் இஷ்டம் நிறைவேறாது. நான் இவருக்கு நம்மாழ்வாருக்கு தாசனாக இருக்கும் தன்மை நான் மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் அது எனக்கு பூர்த்தியாகாது, என்னோட இஷ்டம் பூர்த்தியாகாது அப்படின்னு சடகோபன் என் நம்பியே. மேற்கூறப்பட்ட ஆச்சாரியனின் தகுதிகளை உடையவர் பரிபூர்ண கல்யாண குணையுடைய கல்யாண குணங்களை உடைய சடகோபன் ஆவார். இங்க சடகோபன்ற ஒரு பதம், ஷடே கோபகா எஸ்ஸி சகா, ஷடன்ற வாயு இருக்கணும், அதனிடத்தில் கோபம் யாரு தீர்கிறதோ அவர் சடகோபன். ஷடம் என்கிற வாயு சிசு பிறக்கும் போது அதற்கு முன் இருந்த விவேகத்தையும் வைராகியத்தையும் குலைக்கிறது, அதாவது அஞ்ஞானத்தை கொடுக்கிறது அர்த்தம். அதனால் குழந்தை பிறந்தவுடன் அவிவேகாதிகளுக்கு இடமாய் விடுகிறது. ஆனால் நம்மாழ்வார் அவ்வாயுவை தன்னிடம் அண்டாதபடி புங்காரத்தால் விளக்கினார். அதனாலேயே அவர் சடகோபன் என பெயர் பெற்றார். மற்றொரு பொருளும் கொள்ளலாம், ஷடஜன மதனஹா, மூர்க்கர்களை வஞ்சகர்களை அழிப்பவர். ஷடஜன மதனஹா, ஷடரான என்னையும் திருத்தி அருளினார் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார். இந்த பாசனத்தில் அவர் அவருக்கு தாசனாக இருப்பதால், நம்மாழ்வாருக்கு தாசனாக இருப்பதனால் முதற்கவியாருக்கு சாம்சாரிகம் மற்றும் தேவதா விஷயம் ஆகியவற்றில் பற்றுவிட்டது. ஒரு பாசுரத்தை பார்ப்போம். இந்த பாசுரத்தில் ஆழ்வாரை ஆசிரியித்ததாலேயே, யார் யாரை ஆசிரியித்ததாலேயே, சடகோபன் என்கிற நம்மாழ்வாரை மதுரகவியார் ஆசிரியித்ததாலே தமக்கு அர்த்தகாமங்களில் இருந்த நோக்கு நீங்கியது என்று தெரிவித்து சர்வம் தமக்கு நம்மாழ்வாரே என்கிறார். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் செம்பன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே இந்த பூர்வார்த்தம் வந்து இதுவரையில் நான் எப்படி இருந்த, ஆழ்வார ஆசிரியச்ச அப்புறம் நான் எப்படி மாறின அப்படின்னு ரெண்டு பாகமா சொல்றது இந்த பாகவதத்துல. பூர்வார்த்தம் நம்பினேன் பிற நண்பொருள் தண்ணி மற்றவாழ் செல்வம் எல்லாம் என்னோட தான், அந்த அர்த்தத்துல ஆசை பொருள்ல ஆசை. நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் பரஸ்திரீகளையும் எல்லாருமே என்னுடையவாதான் அப்படின்னா இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தவன இது பூர்வார்த்தம். அவர் என்ன பண்ண, செம்பன் மாட திருப்புருகூர் நம்பிக்கு அன்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே. இங்க இன்றே இந்த க்ஷணமே உத்தராதத்தில் ஆரம்பம், இன்னைக்கு இதுவரையில் முன்னெல்லாம் இதுவரையில் இதுக்கு முன்பெல்லாம் நான் இந்த மாதிரி நினைச்சேன், இந்த க்ஷணத்திலே இந்த ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா செம்பன் மாடை அந்த ஆடி பொண்ணு அப்படின்னு அதனால அந்த மாடை அந்த ஊரை பத்தி இது விஸ்தாரமா சொல்றது விசேஷமா சொல்றது. திருக்குறுகைக்கு நிர்வாகிக்கிறாங்க நம்பிக்கு அன்பனாய் பக்தனாய் அடியேன் அவருக்கே தாசனாக சதித்தேன் சாமர்த்தியம் உள்ளவனானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட இருந்த அந்த பக்தியால அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற அந்த ஒரே புத்தியால தான் நான் வந்து விவேகி ஆனேன் அப்படின்றத தெரிவிக்கிறார். மற்றவர்கள் சேமித்த பொருட்களை எனக்கு என்று எண்ணி அபகரித்தேன், அவற்றை செலவு செய்து அனுபவிக்க உலகில் உள்ள ஸ்திரீகள் எல்லோரும் எனக்காகவே என்று நினைத்தேன். இப்படி அசமர்த்தனாய் காலம் கழித்த நான் ஆழ்வாரின் பக்தனான பின் அந்த துர்குணங்களை விட்டு சதுரனானே சதிர்த்தேன். சதுரனானே சடனாய் இருந்த என்னை சடகோபன் சுத்தமாக்கி அர்த்த காமங்களை விட்டு மோட்சத்தில் ஈடுபடுத்தினான். இங்க மூணு பதங்கள் முக்கியம். முன்னெல்லாம் மடவாரை பிற, இங்க முன்னெல்லாம் அனாதிகாலமாய் செய்த பாபங்கள் அப்படி இல்லைன்னா சம்சார பந்தம், அப்புறம் மடவாரை யவ்வனத்தில் செய்யப்படும் தோஷம், மடவார் என்ற செல்லோடு கூட்டி அல்லது கூட்டாம் எப்படி இருந்தால் இது தோஷம் தோஷமே. செம்பன் மாட திருக்குருகூரில் செல்வம் நிறைந்து இருக்கும், அங்கேயே அழகிய மடவாரம் இருக்கக்கூடிய என்ன அவ்வளவு பெரிய மாட மாளிகைலாம் இருக்க இடத்துல அழகான ஸ்திரீகள்லாம் கூட இருப்பா, இங்க வர்றதுக்கு முன்னால அதையும் அந்த மடவாரையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு எண்ணியிருந்தேன் எப்போ முன்னெல்லாம். ஆனால் மனம் அங்கு செல்லவில்லை, நல்ல காலமாக என்னோட மனசு அவர் திருப்பி விட்டார். காரணம் நம்பியின் சேவையே, அதாவது நம்பிக்கு எனக்கு அவருக்கு சேவையை செய்யணும்ன்ற புத்தி இவரை பார்த்த உடனே தான் வந்தது எனக்கு, அதனாலதான் நல்ல காலமாக அந்த மாதிரி தோஷமான செயல்களை செய்வதிலிருந்து தப்பினேன். இங்கே பொன் பெண் இவற்றில் இருந்த ராகம் விலகிற்று, ராகம்னா ஆசைன்னு அர்த்தம், ஆசை விலகிற்று. இங்கே குருகூர் அப்படின்னு பல பாசனங்கள்ல வந்திருக்கு. இங்க குருகூர்ந்த தமிழ்ல கன்றத கனு சொல்லலாம், கனு சொல்லலாம், கூன்றத கூனு சொல்லலாம், கூனு சொல்லலாம். குருகூர் குருகூர் குருகூர் ஏன் பேர் வந்தனா அது ஒரு பட்சியா, குருன்றது ஒரு பட்சியா, அந்த பட்சிகள்லாம் நிறைய இருக்குமாங்க அதனால குருகூர்னு சொல்றாங்க. இங்க இவர் நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, இவர் ஏற்கனவே சொன்ன குரு, அந்த குருன்ற பதம் எப்படி வந்தது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விளக்கும் போது கூக்கு என்ன அர்த்தம் ரூக்கு என்ன அர்த்தம்லாம் சொன்ன முதல்லையே. அதனால இவர் இந்த ஊர்ல எழுந்தருளி இருப்பதால் அதனாலே இவர் எல்லாருக்கும் எனக்கு குரு எல்லாருக்கும் குருவானதால் குருகூர் குருகூர் நம்பின்னு வரத குருகூர் நம்பி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலமாதலால் அஞ்ஞானத்தை போக்கியது அவ்வூர். Thank you.